எல்லைக்குத்தான் உருண்டுவாரோ. வடிவம் பூண்டவரா கிழக்கு மூகம் பார்ப்பவரா மறுப்பு வடிவம் பூண்டவரா கிழக்கு மூகம் பார்ப்பவரா நெருப்பு தாங்கள் கொண்டவரா குறுக்கு வீச உள்ளவரா நெருப்பு தாங்கள் கொண்டவரா குறுக்கு வீச உள்ளவரா பூண்டு